ரத்தினத்தை அத்தான் மறந்தாரா? அண்ணனடை சின்ன இடை எல்லாம் வெறுத்தாரா? அத்தை மகள் ரத்தினத்தை அத்தான் மறந்தாரா? அண்ணனடை சின்ன இடை எல்லாம் வெறுத்தாரா? முத்து முத்து பேச்சு கத்தி விழி வீச்சு அத்தனையும் மறந்தாரா? முத்து முத்து பேச்சு கத்தி விழி வீச்சு அத்தனையும் மறந்தாரா? முன்னழகு தூங்க பின்னழகு ஏங்க பெண்ணழகு விடுவாரா? பெண்ணழகு விடுவாரா? முத்திரையை போட்டு சித்திரத்தை வாட்டி ரத்தினத்தை அத்தான் மறந்தாரா? அண்ணனடை சின்ன இடை எல்லாம் வெறுத்தாரா? Oh, oh, oh, oh, oh.